1990 ஆண்டு காலப்பகுதியில் அகதிகளாக இடம்பெயர்ந்து காரதீவு பிரதேசத்திலிருந்து தற்பொழுது வெளத்தாப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. பிரதானமாக சுகாதார ரீதியாக பல அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக அந்த மக்கள் தெரிவிக்கிறார். இதனை கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் அஜந்தா. அம்பாறையில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதும் சம்மாந்திர பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கிராமமே வெளத்தாப்பட்டி ஆகும். இங்கு சுமார் 850 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ளவர்கள் சுகாதார ரீதியாக பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. வெளத்தாப்பட்டி கிராமத்துக்கு சென்ற வழி 75 வயது நிரம்பிய மூதாட்டியான காளியம்மாவை சந்திக்க கிடைத்தது. இந்த தள்ளாடும் வயதில் தனது கிராமத்தில் ஒரு வைத்தியசாலை இல்லாததால் தனக்கு ஏற்படும் அசௌகரிய நிலை பற்றி கூறுகையில், மருந்தெடுக்க ஜம்மாந்தரை எழுமண்ணா நாங்க போறது, இங்கே கண்டடத்துல எல்லாம் மருந்து எடுக்கிறது, எங்க டாக்டர் மாதிரி வந்து இன்னைக்குல எங்களுக்கு ஒரு வசதியா செய்து கொடுத்தா நல்லா. வைத்தியசாலை ஒன்று இல்லாததால் மாத்திரமல்ல, சிறந்த சுகாதார ரீதியான அறிவுரைகளை வழங்குவதற்கும் யாரும் இல்லை. இதனால் தான் இவ்வாறான சுகாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறுகிறார் சுரேஷ். தண்ணீர் பற்றாக்குறையினாலே பல பேர் குளங்களிலும் அசுத்தமான நீர்களையும் குடிக்க வேண்டியிருக்கு. பல குளங்களில் போய் குடிக்கிற நீர் எடுத்து வர முடியாது. அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால அவங்களுக்கு நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனது வீட்டு பாவனைக்காக அயல் வீட்டிலிருந்து நீரினை பெற்றுக் கொண்டிருந்த ஜீவராணியை சந்திக்க கிடைத்தது. அவர் மருத்துவ வசதியினை பெற்றுக்கொள்வதற்கு அயல் கிராமங்களை நாடுவதாக கூறுகிறார். டாக்டர் மாதிரி சரியிருந்தா இப்ப சின்ன பிள்ளை நேரத்துல வருத்தவங்க வந்தா போய் மருந்து எடுக்கிறேன்னா கஷ்டம். இருந்தா பிரச்சனை இல்ல, போய் மத்தியானம்னா போய் பிரச்சனையில எடுக்கலாம் மருந்து. இருட்டுல என்ன பிள்ளைகள சோமலாம வருத்தம் வந்துச்சா கஷ்டம். பிள்ளைகள வாகன மருந்துகள் கிடைக்கிற கஷ்டம் தானே. இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்லா நைட்ல பிள்ளைகளுக்கு ஆரம்ப சோமலாம வந்துட்டு இருந்தா போறது கஷ்டம், வாகனம் எடுக்கிறது கஷ்டம். அயல் கிராமங்களுக்கு அவசர சிகிச்சையினை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்படும் சிரமங்கள் தொடர்பாக நாகேஸ்வரி கூறுகையில், குழந்தை கிடைக்கிற டைம் போறதா இருந்தா ஆட்டோல ஒத்துழைச்சு போற நேரம் ஆட்டோல குழந்தை 2-3 தடவை பிறந்திருக்கு. மோட்டார் பைக்ல ஒத்துழைச்சு கொண்டு வர நேரம் குளிங்கி குளிங்கி அது ரொம்ப கஷ்டமா கிடக்கு. ஒரு பூச்சி ஓட்டா கடிச்சான்னு நஞ்சு குடிச்சு இரவையில மோட்டார் பைக்ல போறது இல்லாட்டி ஆட்டோல போறது, அந்த நேரம் வாங்கின இல்லையே ஆட்டோவை பிடிச்சிதான் நாங்க. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏஎல்எம் நசீரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது, வடசாப்பட்டியில் உள்ள நிலையம் கூட வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கோம். அதை தண்ணி கிளினிக் நடக்கிற இடமாக மட்டும் இல்லாம சுகாதார மேம்பாடு நடவடிக்கைகள், சுகாதார கல்வி நடைமுறைகள், சுகாதார கருத்துகள், வழிநடத்துதல் வகுப்புகள் போன்றவைகளை எங்களோட சுகாதார வைத்திய அறிவுடாகவும் பொது சுகாதார பரிசோதனை ஊடாகவும் நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்யலாம்.